உயிரே உயிரே உருகாதே, உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே, கனவே மலரே கருகாதே. கோயில் தீபம் நீதானே, யாவும் வாழ்வில் நீதானே, உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே. கோயில் தீபம் நீதானே, யாவும் வாழ்வில் நீதானே, உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே. நான் கொண்ட சொந்தங்கள் சூழ்ந்துள்ள பந்தங்கள் சேரும் நேரமே, வானும் மண்ணும் இந்தன் வாடும் நெஞ்சில் வந்து ஊஞ்சலாடுதே. நான் கொண்ட சொந்தங்கள் சூழ்ந்துள்ள பந்தங்கள் சேரும் நேரமே, வானும் மண்ணும் இந்தன் வாடும் நெஞ்சில் வந்து ஊஞ்சலாடுதே. காலம் போட்ட காதல் கோலம் காணலாகி போனதே, நிலவே உனை நான் தொடுவேன், தாயாக நானும் தன் சேயாக மாறும் நேரமே, பாசம் உன் கண்ணுக்குள் தேங்கும்.